உந்து மது கலிபன் ஓடத தோழ்வதி குலநந்தன கல்பவல்லே ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே நீலாதுங்கஸ்தன கிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்தியம் ம் ஸ்ருதி சரசித சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனி கலிதம் யாபலாக்ருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயே வாஸ்து பூயஹ. சென்ற பாட்டான அம்பரமே தண்ணீரே என்ற பாசுரத்திலே நந்தகோபன் யசோதை இவர்களை எழுப்பி பலராமனையும் கிருஷ்ணனையும் எழுப்பி அவர்கள் எழுந்திருக்காததனாலே யோசிக்கிறார்கள், ஏன் அவர்கள் எழுந்திருக்கவில்லைன்னு. அப்போ பலப்பிராப்தமானது பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லாமல் முடியாதுங்கிறத அவ தெரிஞ்சுகின்றாளாம். காகாசுரனுக்கும் விபீஷ்ணாதிகளுக்கும் சரணாகதி பண்றதுக்கு அந்த பிராட்டியினுடையதான புருஷகாரத்துவம் எவ்வளவு முக்கியமா இருந்ததுங்கிறது தெரிஞ்சுகின்றா. பிராட்டியை அனாதரித்து பெருமாளை நாம எழுப்பினதுதான் இப்படி பெருமாள் எழுந்திருக்காத்துக்கு காரணம்ங்கிறதையும் தெரிஞ்சுகின்றா. இது பிராட்டியை அனாதரித்து பெருமாளை மட்டும் பற்ற வேணும்னு நினைச்ச சூர்பனகையும் அழிஞ்சு போனா, பெருமாளை அனாதரிச்சு பிராட்டியை மட்டும் பற்ற வேணும்னு நினைச்ச அந்த ராவணனும் அழிஞ்சு போனான். இப்படி கிருஷ்ணனை எழுப்பி பார்த்து அது காரியமாகாதனாலே இப்போ மனது தெளிந்து பிராட்டியினுடைய புருஷகாரத்தை இங்கே இவா அபேட்சிக்கிறார். ஒன்று மதகளிற்றன் கண்களிலே மத்த ஜலத்தை பெருக்குகின்ற பலமுள்ள யானைகளின் பலத்தை ஒத்தவன் அப்படின்றதுனாலே அங்க உந்து மதகளிற்றன். பெரியாழ்வார் தன்னுடையதான திருமொழியிலே தொடர்சங்கிலி கைசலார்பிலாரென்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் மதம் புனல் சோர வாரணம் பைய நின்று ஊர்வது போல் உடன்கூடி கிங்கிணியாரவாரிப்ப உடைமணி பறை கிறங்க தடந்தோளினை கொண்டு சார்ந்தபாணி தடுநடை நடவானோன். அந்த மாதிரி இந்த ஒரு மத யானையினுடைய பலத்தை கொண்டவனாம். இத அந்த யானைய ஒரு யானையை காப்பாத்துறான், ஒரு யானையை அழிக்கிறான். சிறிய திருமிடல்ல கலியனும் பாரோர் புகழும் வதறிவட மதுரை ஊராயவெல்லாம் ஒழியாமே நானவனை ஓரானை கொம்பொசித்து ஓரானை கோள் விடுத்த சீரானை செங்கண்ணெடியானை தேந்துழாய்த்தாரானை தாமரை கோல் கண்ணானை எண்ணரும் சீர் பேராயிரமும் பிதற்றி பெருந்தருவே ஊராரிகளிலும் ஊராதொழியேன்னான் வாரார் பூம்பெண்ணை மடல் சைச்சரே. அப்படி அந்த யானையை போன்ற வலிமை உள்ளவன், அந்த யானையை தோற்கடிக்கும் பலத்தை உடையவன் ஒன்று மதகளிற்றன். சரி, நந்தகோபன் திருமகள்ல யானை உண்டோன்னு கேட்டா, ஆய்ப்பாடியில இந்த யானையும் பசுக்களும் உன்னோட ஒண்ணு கலந்து திரியுமா? ஆண்டாலும் தன் திருக்கல்யாணத்தை பத்தி ஒரு கனவு காண்றாள் இல்லையா, வாரணமாயிரம்னு. அதுல வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்ன எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டகனா கண்டேன் தோழினான்னு அந்த நாச்சியார் மொழியிலே சொல்லலையோ? அப்படி ஆயிரம் யானைகள் சூழ வலம் வருபவனாம் கிருஷ்ணன். ஓடாத தோள்வலி அந்த கோபாலன் யுத்த பூமியிலே என்றைக்குமே பின்வாங்காத புஜபல பராக்கிரமத்தை உடையவன் நந்தகோபன் சொல்றார். சௌரியம் தேஜோ கிருதிர் தாக்ஷ்யம் யுத்தேஷாத்யபலானம் தானமீஸ்வர பாவஸ்ய சாத்ரம் கர்மஸ்வபாவஜம். 18 அத்தியாயத்தில கீதையில கிருஷ்ண பரமாத்மாவும் ஒரு க்ஷத்ரியனானவன் யுத்தகலத்திலே பயமற்று நுழைபவனாக இருக்க வேணும், சூரனாக இருக்க வேணும், நல்ல தேஜஸ் பொருந்தியவனாக இருக்க வேணும், திறமை வாய்ந்தவனாக இருக்க வேண்டும், போர்க்களத்திலே தான் மரணத்தை தழுவினாலும் கூட பின்வாங்காத தன்மையுடையவனாக இருக்க வேணும், மேலும் தானம் கொடுப்பவனாகவும் பிறரை நியமிக்கும் திறமையுடையவனாகவும் அவன் இருக்க வேணுங்கிறத இந்த கீதையில எம்பெருமான் சொன்னான். இந்த யாருக்கு பயம் வரும்னா, இந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்தை எவன் அறியலையோ அவனுக்கு பயம் வரும். எம்பெருமானுடைய ஆனந்தத்தை எவன் அறிந்து கொண்டானோ அவன் ஒரு காலம் பயப்பட மாட்டான். வேதம் சொல்லித்து யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதஸ்ச நேதீன்னு சொல்லித்து. பகவானுடன் எவன் பக்தி பண்றானோ அவனுக்கு பயம் கிஞ்சித்தும் இருக்காது. அத சைத்திரியத்தில் ஆனந்தவல்லி மேலும் சொல்றது, யதாஹே வைஷயே தஸ்மின் அதிஷ்யேனாப்யே நிருப்தே நிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதீன். இப்படி எவன் பரிபூர்ணமா எம்பெருமானிடத்திலே பக்தி பூண்டவனாக இருக்கிறானோ அவன் ஒரு காலம் எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டான். என்னை நெகிழ்கிலும் என்னுடைய நல் நெஞ்சம் தன்னை அகல்விக்கத்தானும் இல்லானினி பின்னை நெடும்பனைத்தோள் மகிழ் பீடுடை முன்னை அமரர் முழு முதலானேன். அந்த தோல் வலிமைய பாடும்போது திருவாய்மொழி முதல் பத்திலேயே நம்மாழ்வார், மருமகளே நப்பின்னாய் கும்பரின் மகளே நப்பின்னையே, நந்தகோபனுடைய மைத்துனனின் மகள் அவள், அவள் நப்பின்னை பிராட்டி. நந்தகோபன் அதாவது அந்த இடைச்சி அந்த இடைஜாதியில இப்போ நாம அத்தையாச்சுக்கார அத்தின் பேரும் போகணும், ஆனா அது இடைஜாதியில மாமான்னு கூப்பிடுவா. அதனால கிருஷ்ண அத்தான், இந்த நப்பின்னை பிராட்டி அம்மங்கா. அதனால இந்த அத்தானும் அம்மங்காவும் இது கல்யாணம் பண்ணிக்கூடிய உறவு தானே. அதுவும் இல்லாம சின்ன வயசுலேருந்தே நந்தகோபாலனுடைய அந்த நந்தகோபருடைய கிரகத்திலேயே இந்த நப்பின்னை வளர்ந்து வரா. அதனால இங்கே மருமகளே நப்பின்னாய், அது மருமாள்னு ஒரு இடம், அப்புறம் மருமகள்னா மாட்டு பொண்ணுன்னு ஒரு அர்த்தம். அதனால ரெண்டுமே வச்சுக்கலாம். இங்கே நந்தங்கமழுங்குழலி பரிமளம் வீசும்படியான கூந்தலை உடையவளே. சாந்தோக்கியம் சொல்லித்து சர்வகந்தஹா சர்வரசஹான்னு திருவாய்மொழியிலேயும் நம்மாழ்வார் 10 கடைசியிலேயும் மாயம் செய்யேல் என்னை உன் திருமார்வத்து மாலை நங்கை வாசம் செய் பூங்குழலாள் திருவானை நின்னாணை கண்டாய் நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறின்னி ஒன்னாகவே கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவி கொள்ளாய் வந்தந்தோ. இங்கேயும் வாசம் செய் பூங்குழலாள், அந்த கந்தம் வீசும்படியான கூந்தலை உடையவளேன்னு. நாங்களோ மலரிட்டு நாமுடியோம்னு இந்த இரண்டாவது பாசுரத்திலேயே பிரதிஜை பண்ணிட்டு பூவே வச்சுக்காத இருக்கோம். ஆனா உன் கூந்தலிலோ பூவினுடைய வாசனை அபரிமிதமா அடிக்கிறது. நீ நிறைய பூவை சூடின் இருக்கேன்னு தெரியறது. கேயதிங்குழல் ஓதிற்றும் நிறைமேய்த்ததும் கெண்டையொங்கண் வாசப்பூங்குழல் பின்னை தோள்கள் மணந்ததும் மற்றும் பலமாய கோலப்பிராந்தன் செய்கை நினைந்து மனங்குழைந்து நேயத்தோடு கழிந்த போது எனக்கு எவ்வுலகம் நிகரே. நரே அழுவர் அந்த மாதிரி அங்கே வாசம் வாசப்பூங்குழல் பின்னை தோள்கள் நப்பின்னை தோள்களை சொல்ற மணந்ததும் அந்த நப்பின்னை விளையாமண்டேன்னு சொல்றாளே அந்த மாதிரி கடைதிரவாய் வாசக்கதவை தர. நாங்களும் உன்னை போலே தலை நிறைய பூவை வச்சுக்கணும், அதுக்காக கதவை தர. எங்களுக்காக நீ வாசல் வந்து கதவை தர, உன்ன மாதிரி நாங்களும் பூ வச்சுக்கணும். நப்பின்னையே நீ மட்டும் கிருஷ்ணனை அனுபவிக்காமல் நாங்களும் அவனை கூடி மகிழும்படியாக அந்த வாசலை திறந்து விடுன்னு கடை தீரவாய். உடனே நப்பின்னை பிராட்டி கேட்கிற, மத்திய ராத்திரில வந்து ஏம்மா எழுப்புற, விடிய வேண்டாமா அப்படின்னு அவ தூக்க கழகத்திலேயே கேட்கிறா. வந்தெங்கும் கோழி அழைத்தனஹான், நாலா பக்கங்களும் கோழிகள் கூவுறதே அதை நீ கேட்கலையா அப்படின்னு கேட்கிறா. கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம்னு நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாளே சொல்லலையோ. நப்பின்னை திருப்பி பதில் சொல்றா, அதெல்லாம் சாம கோழி, அது ஒரு ஒரு சாமத்துக்கும் கூவின் இருக்கும், அத போய் பெருசா எடுத்துட்டு அது விடிஞ்சு போச்சுன்னு அடையாளம் சொல்றேன் உங்களை என்னன்னு சொல்றதுன்றா. அதுக்கு மேல இன்னொரு அடையாளத்தை காட்டுற ஆய்வா, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் கூவினஹான், அந்த குறுக்கத்தி கொடி படந்திருக்க அந்த பந்தல் மேல குயில்களெல்லாம் கூட்டம் கூட்டமா உக்காண்டு பலபடியாக கூவுகின்றதே, அதை நீ கேட்கவில்லையா? எத்திசையும் அமரர் பணிந்தேத்தும் இருடீகேசன் வழி செய்ய முத்தன்ன வெண்முறுவல் செய்ய வாயும் முலையும் அழகழிந்தேன்மான் கொத்தளர்காவில் மணித்தடம் கண்படை கொண்டு விளங்குகிலே என் தத்துவனை வரக் கூவிகிற்றாயில் தலையல்லால் கை மாறிலேனேன்னு. அங்க அந்த எம்பெருமானை வரும்படியாக குயிலே நீ கூவுன்னு ஆண்டாள் சாதிக்கலையா? குயில்கள் மேலே கூவ நாங்கள் கீழே உன்னை கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறோம், நீ என்ன எழுந்திருக்க மாட்டேங்கிறியே, உன் காதுல கேட்கலையான்னா. குயிலிலங்கள் உன்னை காணமாட்டாமையாலே நாக்கொட்டி பல்கால் கூவுகின்றன. முக்தனுக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே எப்படி அவனுடைய சரீரம் அவன் கண்ணுக்கு தெரியாதோ அதைப்போல உனக்கு எங்களை தெரியலையா? நாங்க கூப்பிடுறது உன் காதுல கேட்கலையான்னு கேட்கிறா. அது சாந்தோக்கிய உபனிஷத்துல கூட நோபஜனம் ஸ்மரன்னிதம் சரீரம் இப்படி சரீரம் முக்தனுக்கு தெரியாதுங்கிறத சாந்தோக்கிய உபனிஷத்து அத்தி அற்புதமா சொல்லித்து. பந்தார் விரலீ, பந்தும் கையும் பொருந்தினபடியாக நீ இருக்கிறத அந்த கிருஷ்ணனை ஒரு கையாலும் பந்த இன்னொரு கையாலும் அப்படியே அணைச்சுண்டு தூங்குறாளான பின்னை. அந்த பந்தாக நாங்கள் ஆக மாட்டோமா? எங்களை நீ உள்ள விட வேண்டாமா? கிருஷ்ணன் நப்பின்னைக்கு போகோபகரணம், அந்த பந்தானது அவளுக்கு லீலோபகரணம். ஒரு கையாலே நாரம், மற்றொரு கையாலே அயனம். அப்போ நாரமும் அயனமும் சேர்ந்தா நாராயணம் ஆயிடுச்சு. ஒரு கையிலே விபூதி, இன்னொரு கையிலே விபூதிமான். சரி, இப்போ பந்த பத்தி ஏன் பேசுறது? கிருஷ்ணனுடன் பந்தடித்து அவனை தோற்பித்து விட்டு அந்த கர்வத்தோடையே வாய்ஜிரவாத கிடக்கிறையோ? திறந்த சரி, நான் வாசத்துக்காக திறந்தா நீங்க உள்ள வந்து என்ன பண்ண போறங்கன்னு கேட்கிறாகோ. உன் மைத்துனன் பேர் பாட, நீயும் அவனும் மைத்துமை கொண்டாடி ஒன்றுக்கு ஒன்பது சொல்லி இட்டீரிட்டு கொள்ளும் போது மத்தியஸ்த நிலையிலே நாங்க இருக்க மாட்டோம். உன் பட்சத்துல இருந்து உனக்கு என்னென்னலாம் செய்யணுமோ உன்னை சப்போர்ட் பண்ணுவோம். அதனால அவன் தோல்விக்கு நாங்கள் காரணமாவோம். அவன் தோல்வியை நாங்கள் கவியாக உன்னை ஒசத்தி அவனை தாழ்த்தி பாடுவோம்ன்றான். அஸ்மின் மயா சார்த்தம் உதாசீலா சிலாதரே பூர்வம் உபோபவிஷ்டா காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா தொமாத சீதா பகுவாத்யதாம்னு வால்மீகி காட்டினானே, அந்த மாதிரி ஸ்ரீராமனும் பிராட்டியும் விளையாடும் போது அண்ணன் பக்கத்துல நிற்காத லக்ஷ்மணன் பிராட்டியோட சேர்ந்துகிண்டு அந்த அண்ணாவை பரிகாசம் பண்ணுவானாம். அதே அத வால்மீகி காட்டுறாரு. அந்த மாதிரி கிருஷ்ணன் பக்கத்துல நின்னாத என் அப்பின்னையே உன் பட்சத்துல நின்று அந்த எம்பெருமானியை நாங்க கேலி பண்ணுவோம், எங்களை உள்ள விடுந்தான். நாமம் பலவுமுடை நாரண நம்பி தாமத்துளபம் மிக நாரிடுகின்றேர் காமனென பாடி வந்து இல்லம் புகுந்தீர் ஏமத்து இதுவன் இதுவன் இது என்னோன்னு. பெரிய திருமொழியிலே கலியன் சாதிச்ச மாதிரியும் செந்தாமரை கையால், செந்தாமரை போன்ற உன்னுடைய திருக்கரங்களாலே இவர்கள் கைகளை அந்த கிருஷ்ணனும் ஆசைப்படுகிறானாம். பாமருவு மூலகம் படைத்த பட்டணாபாவோ பாமருவு மூலகம் அளந்த பற்பபாதாவோ தாமரை கண்ணாவோ தனியன் தனியாளாவோ தாமரை கையாவோ உன்னை என்று கொள் வேறுவதுவேன்னு. ஏழாம்பத்தில் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சாதிச்ச பிரகாரம் தாமரை கையாவோ அந்த செந்தாமரக்கை ராச கிரீடையின் போது சுற்றி வந்த களைப்பாலே ஓர் ஆயச்சிறுமி தன் வளையருடன் கூடிய கையை மதுசூதனின் தோள்களிலே வைத்துக் கொண்டாளா. பரிவிருத்தி ஸ்ரமேணைகா சலத்வலாலயாலி ததௌபாகுலதாம் ஸ்கந்தே கோபி மதுநிதாதினஹான். ஓ மாசுஷஹான்னு எம்பெருமானுடைய கை இருக்கே, அது அபயப்பிரதானம் கொடுக்கிறதான கை. நீங்க பண்ற பாபங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது அந்த பெருமாளுடைய கை. ஈஸ்வரன் சுவாதந்தரியத்திற்கு நீங்கள் அஞ்ச வேண்டா என்பது அந்த பிராட்டியினுடைய திருக்கரங்களாம். வரிசிலை வாழ்முகத்து என்னை மாறுதாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கை மேலென் கை வைத்து பொறிமுகந்தட்டகனாக் கண்டேன் தோழினான். அந்த நாச்சியாதினுடைய வாரணமாயிரம் பதிகத்துல ஆண்டாளும் பாடலையோ சீரார் வளையொலிப்ப சீர்மை பொருந்திய உன் திருக்கரங்களிலே இருக்கும் வளைகளெல்லாம் சப்திக்கும்படியாக. வளைக்கு சீர்மை என்னன்னா அது கடலாம இருக்கணும், அந்த முண்டு தாண்டி வரக்கூடாது. சங்கு தங்கு முன்கை நங்கை கொங்கை தங்கல் உற்றவன் அங்கமங்க அன்னு சென்னலத்தறிந்த ஆழியான் கொங்கு தங்கு வார்குடல் குழந்தை மார்குடந்தீர் கொங்கு தங்குழந்தையுள் கிடந்த புண்டரீகனேன்னர். திருச்சந்திரவருத்தத்தில் திருமிசை பிரானும் திருவாய்மொழியிலேயும் நம்மாழ்வார் இந்த வளையனுடைய சீர்மைய அத்தியற்புதமா சொல்ற. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலுமைந்தருவி கண்ட இன்பம் தெரிவரிய அளவிலா சிற்றின்பம் ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசதில் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியேன். திருநெடுந்தாண்டகத்துல கலியனும் இருகையில் சங்கிவை நில்லா எல்லே பாவம் இளங்கொலி நீர் பெரும் பௌவம் மண்டியுண்ண பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தர்ந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்று ஆழியேந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என்பொருங்கயற்கண்ணீர் அரும்ப புலவிகந்து புனரங்கம் ஊரென்று போயினாரேன்னு அந்த நாயிகா பாவத்திலே பாடலையா நாச்சியார் திருமுறையிலே ஆண்டாலும் கூட எதிலுடைய அம்மனை நீர் என் அரங்கர் என் அரங்கத்து இன்னமுதர் குடலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமலப்பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை கடல் வளையே ஆக்கினரே என்றாளே. அந்த மாதிரி வளைக்கு சீர்மை என்னன்னா அது கழலாம இருக்கிறது தான். ஆனா நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் சொல்ற அந்த எம்பெருமான நினைச்சு நினைச்சு இவ மெலிஞ்சி அடைச்சு போயிட்டாளாம். அப்போ அந்த முண்டுல நிக்கல அந்த வளை, அது என்னுடைய கடல் வளையை கடல் வளை ஆக்கினரே, அது தானால் உடலுடன் கயந்து கீழே விழும்படியா எம்பெருமான் ஆக்கிட்டான்னு சொல்றது அது இலக்கிய நயம் அத்திய அற்புதம். சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து அந்த வளைகளெல்லாம் சப்திக்கும்படி வந்து மகிழ்ச்சியுடன் நீ கதவைக்கிறன்னு சொல்றாளாம். இந்த திருப்பாவை ஜீயர்னு நம்ம தர்சகஸ்தாவிலான ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு ஒரு அன்பர்த்தமான திருநாமம். அது இவர் ரெண்டு விதமான குரு பரம்பரையில சொல்றார். ஆனா ரெண்டு விஷயம் ஒண்ணுதான். அங்க பெரிய நம்பியாத்துக்கு பாஷ்யக்காரர் போறார், கதவு மூடி இருக்கு. அப்போ கதவை தட்டின உடனே அந்த பெரிய நம்பியினுடைய புத்திரியான அத்துழாய் அந்த வளை சப்திக்க வந்து கதவை திறக்கிறார். திறந்த உடனே பாஷ்யக்காரர் அந்த நப்பி நீ சேவிக்கிறார். இப்போ குடு குடுன்னு உள்ளே போய் அப்பா அப்பா என்ன இது பாஷ்யக்காரருக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சி போச்சா என்ன போய் சேவிக்கிறார்ப்பா, நான் தான் அவரை சேவிக்கணும் அப்படின்னா இல்லம்மா அவர் திருப்பாவனுமான சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்துன்னு ஆண்டாள் சொல்லலையா. அப்போ நீ வந்து அந்த கதவை திறந்த போது ஓடி போய் குடுகுடுன்னு ஓடி போய் திறந்தியோனோ, அப்போ உன் கையில போட்டிருந்த வளை சப்திச்சுதா, அதை கேட்ட உடனே நப்பினுடைய ஞாபகம் வந்துடுத்து உன்ன நப்பின பிராட்டியா நினைச்சுன்னு சேவிக்கிற உன்ன அத்துழாயா சேவிக்கலமா சரி போனான். அப்படி இந்த ஏன பின்னையே உன்னுடைய நடை அழக நாங்கள் அனுபவிக்கவானாமா கண்டு மகிழவானாமா, அதனாலே வந்து கதவை தீர கிருஷ்ண சம்சலேஷத்திலே வந்த மகிழ்ச்சியோட வந்து எங்களுக்காக அந்த கதவை தீரன்னு அந்த நப்பின்னை பிராட்டிட்டே பிரார்த்திப்பதாக அமைகிறது இந்த அந்யாபதேசத்தினுடைய அர்த்தம். இதிலே கிஞ்சி சுவாபதேசத்தையும் அனுபவிப்போம். இப்பாட்டிலே எம்பெருமானான கிருஷ்ணனின் கடாட்சம் பெற புருஷகார பூஜையான நப்பின்னை பிராட்டியாரை எழுப்புகிறார்கள். உந்து மதகளிற்றன் உன் மஸ்தகமான அகங்காரத்தை வெல்லும் பலத்தை உடையவனாய் ஓடாததோழ்வலியன் ஜகத்விலக்ஷணமான ஞான பலத்தை உடையவனாய் நந்த கோபாலன் ஆனந்த நிர்பரனாய் ஆசிரித ரக்ஷகனாயிருக்கும் ஆச்சாரியனுடைய நப்பின்னாய் திருநாமம் பெயர். அதை சொல்றார் மருமகளே, ஆச்சாரியனுக்கு எம்பெருமான் புத்திரவத் விதேயனானாலே பிராட்டி மருமகளாக குறையில்லையே, அதனாலே மருமகளேன்னா. ஆச்சாரியாளுக்கு எம்பெருமான் புத்திரன் மாதிரின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப எம்பெருமான் புத்திரன்னு சொன்னா இவ மாட்டு பொண்ணு தானே, அதனால மாட்டு பொண்ண மருமகள்னு சொல்லுவாளோனோ, அதனால மருமகளே. தந்தங் கமழுங்குழலி பகவத் விஷயமாகிற வாசனையை எப்பொழுதும் உடையவர்கள், அதனாலே அந்த கந்தம் எப்பொழுதும் கமழ்கின்ற குழலை உடையவர்களாம். கடைசிரவாய் எங்களுடைய அஜ்ஞானத்தை நீக்குன்னு அர்த்தம். அஜ்ஞானம் போறதுக்கு இதுவா காலம்னா, வந்து எங்கும் கோழி கோவினஹான் பாகவதோத்தமர்கள்லாம் எழுந்திருந்து பகவத் கைங்கரியத்துக்காக ஒருத்தர ஒருத்தர் எழுப்புறாளே, அங்க கோழி கூவினது மாதிரி இங்கே ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிர் ஹரிங்கிற சப்தம் கேட்கறதே. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் கூவினஹான், வேத வேதாந்தங்களிலே அர்த்த அனுசந்தானம் பண்ணி சத்துவகுணம் மேலிட்டு பகவானின் சாட்சா்காரம் உண்டாகையாகலே அலற்றி நாக்கு ஒட்டி பல்வடிகால் கூவுகின்றார்களாம், அதனாலே மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் கூவினஹான். பந்தார் விரலி, ஒரு கையாலே பந்தாகிய ஜீவவர்க்கங்களையும் வாத்சல்யாதிசயத்தையும் மறு கையாலே ஈஸ்வரனாகிய வால்லப்யத்தையும் ஒரு சேர கொண்டிருப்பவள் பிராட்டி. ஏன்னா இத்தலையில் வாத்சல்யம் அத்தலையில் வால்லப்யமிரே விடிருப்பதுன்றார் சுவாமி தேசிகன் ரகசிய திரையசாரத்தில். அதே மாதிரி பிராட்டி இந்த ஆசிரித ஜீவவர்களிடத்திலே வாத்சல்யம், இவாளுடைய தோஷத்தை பொருட்படுத்தாத தன்மையை கொண்டிருக்கிறாள். அத்தலையில் அந்த எம்பெருமான் பக்கலிலே வால்லப்யம், அத எம்பெருமானை எப்படியோ நிர்பந்தித்து நமக்கு மோட்சத்தை வாங்கி கொடுக்கின்ற அந்த புருஷகாரத்துவத்தை பண்றாளாம். அதான் தானவை கேட்டு மீண்டவை கேட்பித்து சுவாமி தேசிக்கணும். செந்தாமரை கையால் சௌந்தர்ய சௌகுமாரிய சௌகந்தியங்களாலே தாமரையாகிய திருக்கரங்களினாலே இவ்விடத்தில் கைன்னு சொல்றது ஞானம், அந்த ஞானமே கைன்னு சொல்றது சாஸ்திரங்கள்ல. சீரார்வளையொலிப்ப பகவத் சம்பந்தத்தாலே ரகசியார்த்த சூச்சகங்கள் எல்லாம் நன்கு பிரகாசிக்கும்படியாக வந்து நாங்கள் அபேட்சிக்காமல் நீயாகவே எங்களிடத்தில் வந்து திரவாய். சொரூப உபாய புருஷார்த்த விரோதிகளையெல்லாம் நிரசிப்பாய் போக்குவாய் மகிழ்ந்து நாங்கள் அந்த மோக்ஷமாகிற புருஷார்த்தம் கிடைக்கும்படியாக எங்களை செய், அதனாலே நாங்கள் மகிழ்கிறோம், அப்படி எங்களை செய்வித்ததனாலே நீயும் மகிழ்கிறாளாம். இந்த பாசுரம் கந்தங் கமழும் குழலின்னு சொல்றதுனாலே பூம் பூமியை நமஹா என்ற பூபிராட்டியை எழுப்புவதாக அமைகிறது. கந்தத்வி பிருத்திவின்னா சாஸ்திரக்காரா, அது பூநிலாய் ஐந்துமாய்ன்னு திருச்சந்த விருத்தத்துல முதல் பாசுரத்திலே சொல்லலையா, அப்போ அந்த ஐந்து குணங்கள்லே முக்கியமான குணம் அந்த கந்தம். அதனால இந்த விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியாயிருக்காளே ஆண்டாள், அவள் தன் பூர்வ ஆஸ்தானமாக இருக்கிறதான அந்த பூப்பிராட்டியை எழுப்புறாளோன்னு சந்தேகிக்கும்படியாக இருக்கிற பாசுரம் இது. இப்படி இது தன்னைத்தானே எழுப்பிக்கலாமா அப்படின்னா ஒரு கேள்வி, அத பெரியவா என்ன பண்ணா ஆக்ஷேபிச்சா. ஒருத்தர் சொன்னாரா, காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், எழுப்பி விடுறவா இல்லை, நாம என்ன பண்றோம், ஒரு அலாரம் வச்சுக்கிறோமோ, அப்போ நம்மை நாமே எழுப்பிக்கிறோமா இல்லையா? அந்த அலாரம் நாம செட் பண்ண அலாரம் தானே. எத்தனை மணிக்கு நாம வைக்கிறோமோ அத்தனை மணிக்கு அந்த அலாரம் அடிக்கிறது நாம எழுந்துக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி இங்கே அபராவதாரமா பூலோகத்துல ஆண்டாளா வந்தவோ அந்த பூம் பூமி நமஹான்னு அந்த பிராட்டி எழுப்புவானேன்னா தானே தன்னை எழுப்ப அலாரம் செட் பண்ணிக்கிறா. இந்த பாசுரத்துலயும் வச்சுங்களேன் என்ன குடிமொழி போடுறதுன்னா, அந்த மாதிரி இந்த ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஆண்டாள் தன்னுடைய அந்த ஒரிஜினல் அவதாரமான அந்த பூமி பிராட்டினுடைய அவதாரத்தை இந்த இடத்திலே சூச்சிப்பித்து எழுப்புகிறாள்னு நம் பெரியவாளுடையதான ஒரு நிர்வாகம். அதையும் வச்சுப்போம். சதமகமணி நீலாச்சாரு கல்ஹாரகஸ்தா ஸ்தனபரண மீதாங்கி சாந்திர வாசல்ய சிந்து அழகவனிதா வீரா கிருஷ்ணநாதா விலசதிகிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோ நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.